الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فَمِنْهُمْ مَنْ قَضَى نَحْبَهُ وَمِنْهُمْ مَنْ يَنْتَظِرُ وَمَا بَدَّلُوا تَبْدِيلًا وَقَالَ تَعَالَى فِي مَقَامٍ آخَرَ فَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ وَأَعِدُّوا لَهُمْ مَا اسْتَطَعْتُمْ مِنْ قُوَّةٍ وَمِنْ رِبَاطِ الْخَيْلِ تُرْهِبُونَ بِهِ عَدُوَّ اللَّهِ وَعَدُوَّكُمْ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தீனுல் இஸ்லாத்தை ஒப்பற்ற மார்க்கமாக, உயர்வான மார்க்கமாக ஆக்கி இந்த தீனுல் இஸ்லாம் பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு நேரங்களில், பல்வேறு சூழ்நிலைகளில் தியாகத்தினாலும் ஷஹாதத்துகளாலும் தான் இந்த தீனுல் இஸ்லாம் வார்க்கப்படும், வளர்க்கப்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை தன்னுடைய ஒரு நியதியாக, தன்னுடைய விதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதித்து வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்து தங்கள் இன்னுயிரை மாய்த்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ் கொடுத்த உயிரை அர்ப்பணித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்த்தார்கள். இறுதியாக வந்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும், பல்வேறு தியாகங்களுக்கும் தன்னைத்தானே உட்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தீனுல் இஸ்லாத்தை வளர்த்தார்கள். வளர்த்தது மட்டுமல்ல, அவ்வப்போது தங்களுடைய ஆசையை, தங்களுடைய பேராசையை வெளிப்படுத்தினார்கள். உரீதன் உக்காத்தில் ஃபீ சபீலில்லாஹி சும்மா உக்தல் சும்மா உஹ்யா, சும்மா உக்தல் சும்மா உஹ்யா, சும்மா உக்தல் சும்மா உஹ்யா, நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய தீனுக்காக போராடி என்னுடைய உயிர் மாய்க்கப்பட வேண்டும், என்னுடைய உயிர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹாதத்தை அடைய வேண்டும், அப்படி அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தால் மீண்டும் ஒரு முறை உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட வேண்டும், மீண்டும் ஒரு முறை உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட வேண்டும், மீண்டும் ஒரு முறை உயிர் கொடுத்து எடுக்கப்பட்டு மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட வேண்டும், இப்படி எத்தனை முறை அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுத்தாலும் அத்தனை முறையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக என்னுடைய உயிர் மாய்க்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆசையை பல்வேறு காலகட்டங்களிலே வெளிப்படுத்தினார்கள். அதே நிலையைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையை ஏற்று தங்களுடைய இன்னுயிரை அல்லாஹ்வுடைய தீனுக்காக மாய்த்த சத்திய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகும் பொழுது, உயிரை மாய்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வப்போது சஹாபாக்களுக்கு ஆறுதலும் சொன்னான், அவர்களை உற்சாகப்படுத்தினான், உத்வேகப்படுத்தினான். அதில் ஒரு கட்டத்திலே சூரத்துல் அஹ்சாபிலே ரப்பல் ஆலமீன் சொன்னான், லக்கத் கான லக்கும் ரசூலில்லாஹி ஃபீ உஸ்வத் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா விரும்பக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் சொன்னான், சில நல்ல ஆண் மக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அந்த நல்ல ஆண் மக்களான மூமின்களில், ஆண்மை நிறைந்த மூமின்களில் சிலர் தங்களுடைய கடமையை நிறைவேற்றி தங்களுடைய பங்களிப்பை ஈடு செய்து விட்டார்கள், ஓ மின்ஹும் மையந்ததிர், இன்னும் சில பேரோ தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஷஹாதத் என்னும் அரிய வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக சத்திய சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினான். இப்படி அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை மாய்ப்பது என்பதும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை மாய்த்து ஷஹாதத் ஆவது என்பதும் ஒரு புதிய நடைமுறையோ ஒரு புதிய கலாச்சாரமோ புதிதாக ஏற்பட்ட ஒரு பிதாத்தோ அல்ல. மாறாக எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்காலத்திலிருந்து வந்த நபிமார்கள் காலம் தொட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக சத்திய சஹாபாக்களை தொடர்ந்து இன்று வரை தொடரக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான கலாச்சாரம் தான் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்திற்காக ஒரு மூமின் தன் இன்னுயிரை மாய்த்து ஷஹாதத் என்னும் உயர் பதவியை அடையக்கூடிய தத்ரூபமான நிலை. அந்த நிலையை அல்லாஹ்வும் அங்கீகரிக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உற்சாகப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். அருமை சகோதரர்களே, இந்த முன்னுரைக்கு பிறகு நாம் சமீபத்திலே ஷஹீதான ஷேக் உசாமா பின் லாடின் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யார், அவர்கள் எப்படி பயங்கரவாதியாக சித்தரிக்கப்பட்டார்கள், அவர்கள் பயங்கரவாதியாக சித்தரிக்கப்படுவதனுடைய பின்னணி என்ன என்ற விவரங்களை முஸ்லீம் மக்களே தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் ஷேக் உசாமா பின் லாடின் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்ற செய்தி பார்த்த உடனேயே ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு மயான அமைதி, எந்த விதமான பேச்சும் இல்லாத, எந்த விதமான மூச்சும் இல்லாத, ஒரு சிறு குண்டூசியை தூக்கி போட்டால் கூட டமால் என்று சத்தம் கேட்டுவிடுமோ என்று அஞ்சு நடுங்கக்கூடிய அளவுக்கு முஸ்லீம் சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு மயான அமைதி. ஏனென்றால் அவர் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி, ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி, அவரை பற்றி பேசினால் நமக்கும் தீவிரவாத முத்திரை குத்தப்பட்டு விடுமோ, அல்லது அவருக்கு ஆதரவாக ஏதாவது பேசினால் நம்மையும் பயங்கரவாதி என்று சொல்லிவிடுவார்களோ என்று எடுத்ததற்கெல்லாம் ஆர்ப்பாட்டமும் ஊர்வலங்களும் பேரணியும் நடத்தக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் கூட எந்த விதமான சரணமும் இல்லாமல், எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல், ஒரு மயான அமைதியோடு, நிசப்தமான அமைதியோடு, ஒரு வெறுக்கக்கூடிய வெறுக்கப்பட்ட ஒரு அமைதியோடு இருக்கக்கூடிய ஒரு அவல்நிலையை பார்க்கின்றோம். காரணம் என்ன, அமெரிக்கா என்ற ஒரு அட்டூழியக்கார நாடு தன்னுடைய மீடியாக்கள் மூலமாக தன்னுடைய மீடியா பவரை வைத்து ஷஹீத் உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி இந்த உலகத்திற்கு ஏற்படுத்திய ஒரு அச்சம், அவர்களை பற்றி ஏற்படுத்திய ஒரு அச்சுறுத்தல். உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தலாக விளங்கினார்களோ, அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தி வைத்தார்களோ, கிளியை ஏற்படுத்தி வைத்தார்களோ, அந்த அளவுக்கு தான் பயந்த பயத்தை, தனக்கு ஏற்பட்ட அச்சத்தை, தனக்கு ஏற்பட்ட அந்த கிளி உணர்வை அமெரிக்கா உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தி வைத்தது. உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தி வைத்தது உசாமா பின் லாடினா மிகப்பெரிய பயங்கரவாதி, ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி, அவரை யாரும் நினைச்சிட்டு கூட பார்த்துடாதீங்க என்ற அளவுக்கு அவரை ஒரு மிகப்பெரிய தீவிரவாதியாக சித்தரித்து இந்த விஷயத்திலே ஜார்ஜ் புஷும் சரி ஒபாமாவும் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த விஷயத்திலே, முஸ்லீம்களுக்கு தனக்கு ஏற்பட்ட அச்சம். ஒபாமா உசாமா மூலமாக, உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாக ஒபாமாவுக்கும் புஷ்ஷுக்கும் ஏற்பட்ட அச்சம் இந்த முஸ்லீம் உலகத்திற்கு ஏற்பட வேண்டும், ஒட்டுமொத்த உலகத்திற்கு ஏற்பட வேண்டும் என்ற அவர்கள் நோக்கத்திலே வெற்றி பெற்று விட்டார்கள். அதனால்தான் ஒட்டுமொத்த உலகமும், குறிப்பாக முஸ்லீம் உலகம் ஒசாமா என்ற பெயரை சொல்வதற்கு அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு அவல்நிலையை பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, அப்படி எந்த என்ன காரியங்களால், என்ன காரணத்தால் உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த அமெரிக்காவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினார்கள், இவர்கள் யார், இந்த உசாமா ரஹமத்துல்லாஹி அலைஹி இவர்கள் யார், உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி என்றால் இவர் எப்படிப்பட்ட பயங்கரவாதி, எதனால் பயங்கரவாதியாக சித்தரிக்கப்பட்டார் என்ற பின்விவரங்களை பார்க்கும் பொழுது, அருமை சகோதரர்களே, அரபு நாட்டிலே ரியாத் நகரிலே சவுதி பின் லாதின் என்ற குரூப் மக்காவுக்கு சென்றவர்கள், மதினாவுக்கு சென்றவர்கள் கண்டிப்பாக கேள்விப்படாமல் யாரும் இருக்க முடியாது. அல்லது அரபு நாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் சவுதி பின் லாதின் குடும்பத்தை பற்றி கேள்விப்படாமல் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சவுதி அரேபியாவிலும் சரி, மற்ற அரபு நாடுகளிலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலிலே கொடிகட்டி இன்று வரை கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் சவுதி பின் லாதின். எந்த விஷயத்திலே, மிகப்பெரும் செல்வ பெருக்குள்ள கூட்டம் குடும்பம், மிகப்பெரிய சீமான் குடும்பம், மன்னர் குடும்பத்திற்கு, சவுதி மன்னர் குடும்பத்திற்கு மிக மிக நெருக்கமான குடும்பம், மல்டி மில்லினியர் குடும்பம். இன்றைக்கும் சரி, மக்காவிலும் சரி, மதினாவிலும் சரி, மற்ற நகரங்களிலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் என்று சொன்னால் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படுவது சவுதி பின் லாதின் குடும்பத்திற்கு தான், கம்பெனிக்கு தான். மக்காவிலும் மதினாவிலும் இன்று வரை கிளீனிங்காக காபத்துல்லாவை சுத்தம் செய்யக்கூடிய பணிக்காக இருக்கட்டும், மதினா முனவராவை சுத்தம் செய்யக்கூடிய பணியாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ் பணிக்காக இருக்கட்டும், டெண்டர் கோரப்படும் பொழுதெல்லாம் அந்த மொத்த செலவு ஒரு வருடத்திற்கு உதாரணமாக 10 கோடி ரூபாய் செலவாகும் என்றால், மற்ற கம்பெனிகள் எல்லாம் 11 கோடி ரூபாய் கோட் பண்ணும் பொழுது இந்த சவுதி பின் லாதின் குரூப் மட்டும் 5 கோடி ரூபாய் கோட் பண்ணி அந்த பொறுப்பை இன்று வரை எடுத்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஹரமை மெயின்டெய்ன் பண்ணுவதும் அல்லாஹ்வுடைய ஹரமை சுத்தம் செய்வதும் மிகப்பெரும் பாக்கியம் என்று கருதி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரும் நிறுவனம் தான் சவுதி பின் லாதின் குடும்பம். அந்த குடும்பத்தை சார்ந்தவர் தான் உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர் நினைத்திருந்தால் எல்லா சவுதி மக்களைப் போல் எல்லா அரபு மக்களைப் போல் செல்வ செழிப்பிலும் செல்வ குடும்பத்திலும் அல்லது செல்வ சீமானாக வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய ஏகபோகமான லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும், ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கை அவரால் வாழ்ந்திருக்க முடியும். உலகத்தை நம்பி இருந்தால் நாடி இருந்தால் எல்லா அரபுகளைப் போல் இவரும் ஏசியிலும் புரண்டு காரிலே புரண்டு அல்லது சொகுசான வாழ்க்கையில லக்ஸுரி வாழ்க்கையில வாழ்க்கை கழித்திருக்க முடியும். ஆனால் அவர் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே இரண்டாவது செல்வ சீமான் குடும்பத்திலே சார்ந்தவர் என்றால் அரபுகள் படிப்பதே மிக அபூர்வம். அப்படிப்பட்ட அரபுகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய படிப்பு படித்த ஒரு பட்டதாரிவர், சிவில் இன்ஜினியர் மட்டுமல்ல எக்கனாமிக்ஸிலும் பொருளாதாரத்திலும் மிகப்பெரும் பட்டம் பெற்றவர். இவர் தன்னுடைய 17 வயதிலே திருமணத்தை முடித்துவிட்டு 22 வயதிலே அவர் அப்துல்லா அசாம் ரஹமத்துல்லா அலை என்பவர்கள் ஆப்கானிஸ்தானிலே ஈராக்கை ஆப்கானிஸ்தானிலே ரஷ்யாவை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஜிஹாத் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்துல்லா அசாம் ரஹமத்துல்லா அலை அவர்களுடைய செய்கைகளாலும் அவர்களுடைய திட்டங்களாலும் ஈர்க்கப்பட்டு அப்துல்லா அசாம் ரஹமத்துல்லா அலை அவர்களோடு சேர்கிறார்கள் ஷேக் உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லா அலை அவர்கள். பிறகு அதற்கு பிறகு தன்னுடைய சொந்த வாழ்க்கையை உலக வாழ்க்கையை தன்னுடைய கோடான கோடிக்கணக்கான மல்டி மில்லியன் நிறைந்த சொத்துக்களை எல்லாம் துறந்து விட்டு அப்படியே ஆப்கானிஸ்தானில் தஞ்சமடைகிறார்கள். ஆப்கானிஸ்தானிலே காடுகளிலும் மலைகளிலும் சுற்றி திரிந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பேசுவதற்கு வழி இல்லாமல் அமெரிக்கா என்ற அந்த ஏகாதிபத்திய அநியாய அரசாங்கத்திற்கு அரசாங்கத்திடமிருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக காடுகளிலும் மலைகளிலும் சுற்றி வந்த ஒரு தியாக தீபம் தியாக செம்மல் தான் ஹஜரத் உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பிறகு எப்படி ஒரு பயங்கரவாத சித்தரிக்கப்பட்டார்கள், ரஷ்யாவை எதிர்த்து ஆப்கானிஸ்தானிலே அவர்கள் ஜிஹாதிலே ஈடுபட்ட பொழுது தங்களுடைய ஆப்கானிஸ்தான் நாடு அபகரித்த ரஷ்யாவை எதிர்த்து ஜிஹாதில் ஈடுபட்ட பொழுது இதே உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு அமெரிக்கா வெப்பன்ஸ்களையும் ஆயுதங்களையும் கொடுத்து உதவி செய்தது. எப்படி ஒரு கட்டத்தில் ஈரானை அழிப்பதற்காக ஈராக் அதிபரான சதாம் ஹுசேனுக்கு ஆயுதங்களை கொடுத்து அமெரிக்கா உதவி செய்ததோ அதுபோன்று தன்னுடைய எதிரியான ரஷ்யாவை அழிப்பதற்கு உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அமெரிக்கா வெப்பன்ஸ்களை கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்தது. என்ன நினைத்து அமெரிக்கா, நமக்கு இவர்கள் அடிமையாக இருப்பார்கள், இன்றைக்கு ரஷ்யாவை எதிர்க்கக்கூடியவர்கள் நாளைக்கு நாம் யாரை கை நீட்டுகிறோமோ அவர்களை அடிப்பார்கள், நம்முடைய ஏவலாளியாக அல்லது நம்முடைய ஒரு கட்டை பஞ்சாயத்து நடத்தக்கூடிய ரவுடியாக வைத்துக் கொள்ளலாம், நம்முடைய கைக்கூலியாக வைத்துக் கொள்ளலாம், கூலிப்படையாக வைத்து நாம் யாரையெல்லாம் சொல்கிறோமோ அவர்களெல்லாம் இவர்கள் கொள்ளுவார்கள் வெட்டுவார்கள் அடிப்பார்கள் என்று நினைத்து அமெரிக்கா இவர்களுக்கு உதவி செய்தது. ஆனால் இவர்களுடைய நோக்கம் அமெரிக்கா கை நீட்டக்கூடிய ஆட்களை கொள்வதல்ல, அநியாயக்காரர்களை இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தி அநியாயத்திலிருந்து அப்பாவி மக்களை பாதுகாப்பதுதான் இவர்களுடைய ஒரே நோக்கம். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதான் சொல்கிறான், ஜிஹாத் என்பது ஒரு தீவிரவாதத்திற்காகவோ அப்பாவி மக்களை கொள்வதற்காகவோ அப்பாவி மக்களை வெட்டுவதற்காகவோ ஜிஹாதை அல்லாஹ் சொல்லவில்லை, அநியாயக்காரர்களை அநியாயங்களை விட்டு தடுத்து அப்பாவி மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் ஜிஹாதுடைய கடமை என்பதை அல்லாஹ் ரபுல்லா நிரூபிக்கின்றான் குரானிலே. அதனால்தான் சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு முஸ்லீம் எந்த மனநிலையில் இருக்க வேண்டும் என்றால், இன்று உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்களா இல்லையா என்பது ஒருபுறம் இருக்க, இதே உசாமா பின் லாதின் அவர்கள் இவர் அப்பாவி மக்களை கொலை செய்தார், குறிப்பாக WTC விஷயத்திலே செப்டம்பர் 11 விஷயத்திலே அவர் WTC இரட்டை கோபுரத்தை இடித்து அப்பாவி மக்கள் 5000 பொதுமக்களை எந்த பாவம் அறியாத மக்களை இவர் கொல்வதற்கு காரணமாக இருந்தார், இவர் தான் கொன்றார் என்று உறுதிப்பூர்வமாக நிர்ணயம் செய்யப்பட்டு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு பிறகு அவர் குற்றவாளி என்று உறுதிப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக தீர்மானிக்கப்பட்டு அதற்கு பிறகு நடு ரோட்டில் நிற்க வைத்து பொதுமக்கள் கையில் துப்பாக்கியை கொடுத்து பொதுமக்களே இந்த அநியாயக்காரனை 5000 பொதுமக்களை 5000 அப்பாவி மக்களை கொன்ற பாவி இவன், இவனை பொதுமக்களே சுட்டுக் கொள்ளுங்கள் என்று ஒரு உத்தரவு கிடைக்குமேனால் அந்த உசாமா பின் லேடன் உடலிலே பாயக்கூடிய முதல் குண்டு ஒரு முஸ்லீமுடைய குண்டாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இஸ்லாமும் முஸ்லீம்களோ என்றைக்கும் அநியாயத்திற்கு துணை போய் சொல்லவில்லை, அப்பாவிகளை கொல்ல சொல்லவில்லை. ஆனால் உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒருபோதும் அப்பாவிகளை கொல்லவில்லை, ஒருபோதும் அப்பாவி மக்களை கொல்லவில்லை. இந்த அமெரிக்கா உசாமா பின் லாதின் அவர்களை தீவிரவாதி தீவிரவாதி தீவிரவாதி என்று சித்தரித்து இந்த அமெரிக்கா செய்த பிரச்சாரம் தானே தவிர, இதுவரை உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இரட்டை கோபுரத்தை தகர்த்தார்கள் அல்லது தகர்ப்பதற்கு மூளையாக இருந்தார்கள் முக்கிய காரணியாக இருந்தார்கள் என்ற ஒரு சிறு துரும்பை கூட அமெரிக்காவால் காட்ட முடியவில்லை. அமெரிக்கா சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அமெரிக்கா சொல்வதெல்லாம் தாளம் போடக்கூடியவர்கள் வேண்டுமானால் உசாமாவை தீவிரவாதி தீவிரவாதி என்று சொல்லலாமே தவிர, நியாயமா சிந்திக்கக்கூடிய மக்கள், நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய மக்கள் இன்று வரை உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லா அவர்களை குற்றவாளியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழகத்தில் ஹிந்து போன்ற நாளிதழ்கள், ஆங்கில நாளிதழ்கள் அவர்கள் எழுதும் பொழுது கூட WTC சென்டருக்கு தகர்க்கப்பட்ட விஷயத்திலே குற்றவாளி என்று கருதப்படும் உசாமா பின் லாதன் தான் எழுதுகிறார்கள். குற்றவாளி உசாமா என்று சொல்லவில்லை, குற்றவாளி என்று கருதப்படும், குற்றம் சுமத்தப்பட்ட, குற்றம் சாட்டப்பட்ட, இப்படித்தான் எழுதுகிறார்கள் நியாயவான்கள் எல்லாம். ஏனென்றால் இது இன்று வரை உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி அவர்கள் WTC சென்டரை இடித்தார்கள் என்றோ, இடிப்பதற்கு உதவினார்கள் என்றோ, 5,000-6,000 பொதுமக்கள் கொள்வதற்கு இவர்தான் காரணம் என்றோ இதுவரை அமெரிக்காவால் ஒரு சிறு துரும்பை கூட காட்ட முடியவில்லை. சகோதரர்களே, இன்றைக்கு உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி அவர்களை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று ஒபாமா கொக்கரிக்கின்றான். எப்படி? The justice for 9/11 have been done. ஒபாமா சொல்கின்றான், justice for 9/11 have been done. September 11 என்று, September 11 அன்று நடந்த சம்பவத்திற்கு எங்களுக்கு நியாயம் கிடைத்து விட்டது, நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது. இந்த அநியாயக்கார ஒபாமா சொல்கின்றான், அருமை சகோதரர்களே, அமெரிக்கா அப்படி நீதி நிலைநாட்டுவதாக இருந்தால், தன்னுடைய நாட்டில் நடந்த நியூயார்க்கில் நடந்த இரட்டை கோபுரத்திற்காக நீதி நிலைநாட்டுவதாக இருந்தால், இதுவரை அமெரிக்கா உலகத்திற்கு செய்த அநியாயங்களுக்கு என்றைக்கு நீதி நிலைநாட்டுவது? யாருடைய பேர் நீதியை கேட்பது? அதற்காக இன்று தன் நாட்டு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று ஒபாமா இந்த உசாமா ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் மீது அநியாயமான, அவதூறுடான ஒரு இட்டுக்கட்டை குற்றச்சாட்டை சுமத்தி இன்றைய அவரை கொண்டு விட்டோம் என்று ஒரு கதையை கட்டிவிட்டு இன்றைக்கு நாங்கள் அதற்காக நீதி கிடைத்து விட்டது என்று குக்கரிக்கக்கூடிய இந்த அமெரிக்கா இதுவரை உலகத்தில் செய்த அநியாயங்கள் என்ன? UKயிலிருந்து வரக்கூடிய, லண்டனிலிருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகை, லான்செட் சர்வே என்று, மிக ஒரு நியாயமான ஒரு குவாலிட்டியான பத்திரிகை, மெடிக்கல் ஜர்னல் என்று சொல்லக்கூடிய, மெடிசின் சம்பந்தமான ஜர்னல்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு பத்திரிகை, லான்செட் சர்வே. இந்த லான்செட் சர்வே ஒரு தகவலை சொல்கிற சகோதரர்களே, ஈராக்கிலே இல்லாத ஒரு அணுகுண்டை, இல்லாத ஒரு அணுகுண்டு, சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய, மனித குலத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அணுகுண்டு, மனித குலத்திற்கு பந்தகத்தை ஏற்படுத்தக்கூடிய அணுகுண்டு, இவற்றையெல்லாம் சதாம் ஹுசேன் ஒழித்து வைத்திருக்கிறார் என்று இல்லாத ஒரு அவதூறை சொல்லி, ஒரு குற்றச்சாட்டை சொல்லி, இல்லாத ஒரு பொய்யை சொல்லி, இல்லாத அணுகுண்டை தேடுவதாக சொல்லி, அந்த ஈராக் மக்களை அழிப்பதற்காக அமெரிக்கா செய்த சூழ்ச்சிகளில் ஈராக்கிலே கொல்லப்பட்ட மனிதர்கள் மட்டும் 654,000 பேர். ஈராக்கிலே கொல்லப்பட்ட முஸ்லிம்கள், இது ஏதோ ஒரு அரபு நியூஸோ, அரபு லீக்ஸோ, அல்லது சவுதி அரபு கெசட்டோ, அல்லது வேற ஏதோ கல்ஃபரபோ, அல்லது அல்ஜசீரா பத்தி மீடியாக்கள் வெளியிடக்கூடிய செய்தி அல்ல. UKயிலிருந்து வரக்கூடிய, கிறிஸ்தவர்களால் நடத்தப்படக்கூடிய லான்செட் சர்வே என்ற மெடிக்கல் ஜர்னல் இந்த பத்திரிகை சொல்லக்கூடிய செய்தி, 654,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் ஈராக்கிலே. இதற்கு யாரிடத்தில் போய் நீதி கேட்பது? உன்னுடைய WTC சென்டர் இடிக்கப்பட்டதற்கு இன்றைக்கு நீதி கிடைத்து விட்டது, தி ஜஸ்டிஸ் ஹேவ் பீன் டன் என்று சொல்லக்கூடிய ஒபாமா இந்த 654,000 முஸ்லிம்களை கொன்று குவித்தான் இந்த பாவி, இதற்கு யாரிடத்தில் போய் நீதி கேட்பது? அது மட்டுமல்ல, ஆப்கானிஸ்தானிலே தாலிபான்களை தேடுகிறோம் என்ற பெயரிலே உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது பழியை போட்டு, பழியை போடும் போது தாலிபான்கள் சொன்னார்கள், உசாமா எங்க இடத்துல தான் தங்கியிருக்கிறார், ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி இருக்கும் பொழுது உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி எங்கிடத்தான் தங்கியிருக்கிறார், ஆனால் அவர் செய்தார் என்பதற்கான ஆதாரத்தை கூட நாங்கள் ஒப்படைக்கிறோம் உன்னிடத்திலே. அமெரிக்கா சொன்ன ஆதாரத்தை தரமாட்டேன், ஆதாரத்தை தரமாட்டேன் என்றால் நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம், ஒரு அநியாய காரணத்திலே ஒரு அப்பாவை ஒப்படைக்க மாட்டோம், எங்கள் ஆட்சியை பறிபோனாலும் பரவாயில்லை, அதற்காக எங்கள் உயிரே இழந்தாலும் பரவாயில்லை, அநியாயத்திற்கு துணை போகக்கூடிய ஒரு அசிங்கமான காரியத்தை செய்ய துண்டுபடி எங்கள் இஸ்லாம் எங்குமே எங்களுக்கு வலியுறுத்தவில்லை, ஆகவே நாங்கள் தரமாட்டோம் என்று சொன்னார்கள். ஆகவே தாலிபான்களை ஒழிக்கின்றோம், உசாமாவை தேடுகின்றோம் என்ற பெயரிலே ஆப்கானிஸ்தான் மீது, சிவிலியன்கள் மீது, ஆப்கானிஸ்தான் படைகள் மீது அல்ல, ராணுவத்தின் மீது அல்ல, தாலிபான்கள் மீது அல்ல, ஆப்கானிஸ்தான் சிவிலியன்கள் மீது, பொதுமக்கள் மீது அமெரிக்கா குண்டு போட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டவுடன் உலகத்தில் உள்ள மனித உரிமை ஆர்கனைசேஷன் எல்லாம் கேட்டால், ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன், பாவி இப்படி அநியாயம் பண்றியே, அட பாவி இப்படி அப்பாவி மக்களை கொலை பண்றியே, ஒரு ஒசாமாவை தேடுங்கிற பேர்ல, ஒரு தாலிபான பிடிக்கிறங்கிற பேர்ல அப்பாவி மக்களை கொலை பண்றியே கேட்டதற்கு அமெரிக்கா சொன்ன விளக்கம் தெரியுமா? இல்ல, நாங்க சிவிலியன்கள் சொல்லி தெரியாம குண்டு போட்டோம் எத்தனை முறை தெரியுமா? அதே லான்செட் சர்வே பத்திரிகை சொல்கிறது, இப்படி சிவிலியன்கள் என்று தெரியாமல் குண்டு போட்டது மட்டும் 118 முறை. ஒவ்வொரு முறையும் சிவிலியன்கள் பொதுமக்கள் மீது குண்டு போட்டு சாகடித்து விட்டு தெரியாமல் போட்டோம், Almi cahodale, angge Afghanistan le, nama dia apai makalai kontru kubitte bit nasamaki bitte, inge Chennai lula Amerika tu dalagam, inge Chennai lula Amerika tu dalagam, inna sejati ni ma, anda Ramadan mahatle guntu por sehidai kontri kira gel, padi makalam de Muslim sahodargel, sahur kembali illa, mal iftar kembali illa, mal dinan dinan setu madi tu kontri dargel, anda negara tu inge Chennai lula kuri Amerika, embas inna sejati ni ma, Chennai lula mukjiaman ambad VIP gel, Muslim VIP gel. Other like Kopite, American Embassy Iftar Party, and the Arab Yanakamanda day, and the Imba the Villa Yanakamanda day, America Council today, Consulating Gavandar, Makapali Gavandar, and the Nerida Avande, our Karat Katarap Vulakan Lachalivite, Nang and the Mari Iftar Vachurra, other Kavagan Indrajulivite, I'll invitation in a dress support to Arno, in a dress code in there, Unga Karla on the car in the park Panano. Yella, beberapa orang telah pergi iftar parti ke Wangga apun juli. Apa nak orang terkait? Itulah yang berlama hari enggak iftar parti orang kata American Embassy consulate. Inda warga sejuta karena mana? Angge apai maklai hari suatu kuntu kuntu dipikir. Enggak saudara sahur kembali lamal, iftar kembali lamal, sette nasa mai kuntu pikir. Inge nara topi pota Muslim enggak dadi baca Muslim enggak kanji kudu foto edit. Ulang media enggak kati pikir. Ulang tu lelal Muslim enggak enggak support hari kira ledre. Ada kata ini sulci? Nenek dia kata ni pinen. Yadar kah sulilah saudara le, ini lam Amerika sekurang-kurangnya ajaran yang gel, hipade nuti pada netto murai Afghanistan le gunting potte, lachak kanak kanak makal syahida kapatar le, ader kendre kini ayang gede pada niidi gede pada, kendre kini gede pada, tanu ranu gunde tayar itu betul menpada kah, hari swadit parpada kah, ingge gunting potar terima, walandu warakuri nadi ente sulap pada kuriya, Jepun le hero Shyamai midam, Naga Sai midam, Amerika gunting potte, tan tayar itu ranu gunde swadit parpada. Indrawara itu jadi Hiroshima itu Nagasaki itu pulpun tu mulai padil lagi. Ider ke arah itu le niayam kita pade? Yang ke bi niayam kita pade? Kuantara mobe, nama lor terindah bishiam. Amerika alur le serai, mungkin perih musiman serai. Anja kuantara mobe ille Amerika sejak kuri aturi enggal, kunjaran zaman aturi enggal le, citra wadigal kunjaran zaman citra wadigal le, manida urime enggal, aniaya mah, patta mah, mira patane. Anja kuantara mobe serai ille, naraka pada kuri aniaya karang enggal ke, anja aniaya enggal ke, yar arit le be tiru get pade, niidi get pade. Yang itu lebih ader kahana tiup kiri pade, ini kecuali rara pura Obama cuci ntar, the justice have been done ntar, ini awalgal nanti nanti orang sambat terkay, niayang kita terkay ntar, ulah kat tle, ini aniaya kara Amerika sejauh tu orang orang kani aniaya kke, yang itu lebih niayang kita sahodar le, ini semua murupak kemerikatum, nama di India vile, Bhopal Vishwabayu, nama lama keli patade, nupada ayam berkulla patar la pay makal. Salah orang orang tuhungi kau dah payah makel kulit tulen lagi gel muntah tu kebab gel antara orang gaya cikal nupda ayam berkulla petar gel lecak kanak kanak per indra warai nadi pernah suci kundi kira gel perakka kudia koran deh gelam indra warai mukar bate nakar bate kandu kurudahum kada sebudahum perandu kundi kira anda Bhopal Vishwabayu le padi ke petam makel ke indra warai Amerika urut niayam gede tada orang Anderson indra warai operat tada Amerika ider kaya urut le niayam gede pade ipade aturi anggalin mutta urumah. Bayangkan awal dikali mutta urumah, tiada hati mana mutta ada alam mahal dengan kuriya. Amerika oke, simma sopan mahal, vilengi avargal dan Sheikh Usama bin Laden, rahmatullahi alaihi avargal. Sheikh Usama bin Laden, rahmatullahi alaihi avargal. Amerika oke, simma sopan mahal, vilengi avargal. Karena mana? Aniaya karagel, yengge aniaya mesti dalom. Avargal yadir tu pora adengel ente chollo kuriya. Markam Allah udih islati pin batri dinaal. Anmi cahodarle. Ipre pora adu noken ntri ma? Allah Rabbul Alamin terima lecuk lagi nran. Wa aitulahum mastata'tum min kuwati wa min ribatil khayli turuhi buna bihi adu Allahi wa aduwakum. Unggalal mudin dalok kesaktiyum, atralayum, balatayum, tayaritu kulunggal. Yadar kah terima? Idar mula mah Allah udah yadiri galayum, unggal udah yadiri galayum, nigel bayamurta bentum. Allah orang yang diri kalian, umgur orang yang diri kalian, bayam murtad endom. Ader kahani kalau ahli dengan kalian, sakti kalian, berarti yang tayar berarti kulunggal. Allah orang ini wasanam. Inri kita tidak ada ini ya. Usama bin Laden rahmatullah alaihi wasallam sejak hari itu nahl. Amerika, indra barai bayam dengan ini kuntri kerana ini ya. Nampak India ini ada munnal, ranu turu amicher. India ini ada munnal, ranu turu amicher. Jarji Fernandez ini Amerika ini jetty orang itu cekpan ni bilang ya. Ini kacam dana karena. Yang jenazah ini bunal jenazah ini, YPJ Abdul Kalam ini, chatte kalatri, chatte urit tawar cekpan ni bilaya. Ider ke bayan dana karena? Inda bayat ta yer pada tatan Usama muiyerci sidar. Alhamdulillah, anda muiyerci yel maudar metri betri bitar. இன்றுவரை அமெரிக்கா பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஜிஹாதுடைய நோக்கமே துருகி பூனபி அதுவல்லாஹி அதுவக்கும், உங்களுடைய எதிரிகளையும் அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் அச்சமுறுத்த வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த அச்சத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய நோக்கத்தை நிறைவேற்றி விட்டார் ஷேக் உசாமா பின் லாதன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதனால்தான் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஸ்போக்ஸ்மேன், ஒயிட் ஹவுஸினுடைய ஸ்போக்ஸ்மேன் ஜே கார்னே சொல்லுகின்றார், உசாமாவை நாங்கள் கொன்றது முஸ்லீம்களுக்கு எதிரான போர் அல்ல, உலக முஸ்லீம்களுக்கு எதிரான போர் அல்ல. ஏனென்றால் உசாமா முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற தலைவரும் அல்ல. அதனால முஸ்லீம்கள் இதை வந்து உங்களுக்கு எதிரான போரா நினைக்காதீங்க, இதுவும் அச்சத்தினால் வந்த வார்த்தை தானே, பயத்தினால் உளறி கொட்டுவது தானே. ஏனென்றால் இதே WCE சென்டர் இடிக்கப்பட்ட பொழுது ஜார்ஜ் புஷ் அறிக்கை விட்டார், என்ன சொன்னார், The modern crusade begins. நவீன சிலுவை யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது என்று சொன்னார் ஜார்ஜ் புஷ் சொன்னார். நவீன சிலுவை யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. என்ன சிலுவை யுத்தம்? சிலுவை யுத்தம் என்றால் யாருக்கு யாருக்கு நடந்தது? கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடந்த சிலுவை யுத்தம் அது. ஒரு உசாமா பின் லாதன் மட்டும்தான் எங்களுடைய எதிரி என்றால் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட குருசேடுக்கு ஏன் இதனை ஒப்பிட்டுக் கூற வேண்டும், சிலுவை போருக்கு ஒப்பிட வேண்டும்? அப்பொழுது உளறி கொட்டினான் இந்த ஜார்ஜ் போஷ், மாடர்ன் குருசேட் பிகின்ஸ், இந்த நவீன சுய சிலுவை யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது என்று இன்னைக்கு சொல்றாங்க. இல்ல, ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு எதிரான போர் அல்ல, இதை முஸ்லீம்கள் தப்பா நினைக்க கூடாது என்று முஸ்லீம்களை தாஜா பண்ண ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்கா. இதுவும் அச்சத்தின் வெளிப்பாடுதான். இந்த அச்சத்தினால் தான் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் சகோதரர்களே, புதைக்கப்பட்டால் எங்கே உசாமா பின் லாதன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புதைக்கப்பட்டால் விதைக்கப்பட்ட வித்தாக மாறிவிடுவாரோ என்று அஞ்சு கடலிலே தூக்கி எறிந்தார்கள் அவருடைய ஜனாசாவை. காரணம் என்ன? இந்த அயோக்கியர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள், ஏதோ ஒரு உசாமாவை பார்த்து இளைஞர் வெளியிட்டு போய்விடக்கூடாது, ஒரு உசாமாவை பார்த்து இளைஞர்கள் கெட்டு போய்விடக்கூடாது என்று. இல்லை, இன்றைய முஜாஹிதிகள் அல்லாஹ்வுடைய பாதையிலே வருங்காலத்திலும் சரி தற்காலத்திலும் சரி தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து ஜிஹாது செய்கிறார் என்றால் அது உசாமாவின் மீது ஏற்பட்ட ஈடுபாடு அல்ல, உசாமா என்ற தனி மனிதன் மீது ஏற்பட்ட கவர்ச்சி அல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய குர்ஆன் மீது ஏற்பட்ட ஈடுபாடு, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் மீது ஏற்பட்ட கவர்ச்சி. ஏன் அல்லாஹ் என்ன சொன்னான், உமா லக்கும் லா துகாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹ் வல் முஸ்தலாஃபீன மினர் ரிஜால் வல் நிஸா வல் வில்தான் அல்லதீன யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதில் கரியத்தில் லாலிமியா ஹுலஹா. உங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டது? அல்லாஹ் கேக்குறான் சூரத்து நிசாவிலே, உங்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டது? உமாலக்கும் லா துகாத்திலுன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் ஏன் எதிர்த்து போராடுவதில்லை அநியாயக்காரர்களை? எப்படிப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பலகீனமான ஆண்கள், பலகீனமான பெண்கள், பச்சின குழந்தைகள் இவர்கள் எல்லாம் கதறிக் கொண்டிருக்கிறார்கள். ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதில் கரியத்தில் லாலிமியா அஹ்லுஹா, யா அல்லாஹ், இந்த அநியாயக்கார ஆட்சியாளர் ஊழியர்களை வெளியாக்குவாயா? இந்த அநியாயக்கார பாவிகள் ஆட்சியை கூட ஆட்சியை விட்டு எங்களை வெளியேற்ற மாட்டாயா என்று கதறிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கேடு வந்தது? இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்களை எடுத்து போரிட வேண்டாமா? இந்த வசனம் தான் உசாமாக்களை உருவாக்கியது, உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத்தின் நாள் உருவாக்கி கொண்டிருக்கும். அமெரிக்கா நினைக்கின்றான் அமெரிக்கா உசாமாவை புதைத்து விட்டால் அவர் விதையாக மாறிவிடுவார் என்று கடலே தூக்கி எறிந்திருக்கிறார்கள், அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி. ஆனால் அருமை சகோதரர்களே, எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாத் என தெரியுமா? அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் சத்தியத்தை தைரியமாக எடுத்து சொல்வதுதான் ஜிஹாதிலே பெரிய ஜிஹாத். அநியாயக்காரர்களுக்கு முன்னால் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்று தைரியமாக சொல்பவன் தான் உண்மையான முஜாஹித் என்று பெருமானா சல்லல்லாஹு சொன்னார்கள். அப்படிப்பட்ட போதனைகளால் ஈர்க்கப்பட்ட முஸ்லிம்கள் அநியாயத்திற்கு எதிராக போர் தொடுக்காமல் என்ன செய்வார்கள்? ஏதோ ஒரு உசாமாவை ஒழித்து விட்டோம், ஒரு உசாமாவை கடலுக்கு எரிந்து விட்டோம், இனிமே எங்கே நமக்கு எதிரிகள் இல்லை என்று அமெரிக்கா கனவு கொண்டிருந்தால் அந்த கனவு பொய்க் கனவாக மாறிவிடும். ஏனென்றால் அமெரிக்கா போன்ற அட்டுழியக்காரர்கள் இருக்கும் வரை, அமெரிக்கா என்ற அட்டுழியக்காரர்கள் இருக்கும் வரை, அட்டுழியக்காரர்களை எதிருங்கள் என்று உத்தரவிடக்கூடிய அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருக்கும் வரை ஒரு உசாமாக்கள் அல்ல, ஓராயிரம் உசாமாக்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள், ஓராயிரம் உசாமாக்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். என்றைக்கு பூமியிலே அமெரிக்கா போன்ற அட்டுழியம் ஒழிக்கப்பட்டு அநீதி அழிக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்டு மக்களுக்கு மத்தியில் சுபிச்சம் சந்தோஷம் நிலவுமோ அன்று வரை உசாமாக்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இது அருமை சகோதரர்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால் நாம் நமக்கு மத்தியிலே ஒரு இனம் புரியாத பயம், உசாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பெயரை சொல்வதற்கே ஒரு இனம் புரியாத பயம். ஒரு வழியிலே பார்த்தால் உசாமா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இந்த அமெரிக்காவை எதிர்த்து நடத்தக்கூடிய போரிலே நான் ஷஹீதாகப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவருடைய ஆசை நிறைவேறிவிட்டது. அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், ஜெயித்து விட்டார்கள். ஆனால் உசாமாவை கொன்ற பிறகும் தீவிரவாதத்திற்கான எதிரான எங்களுடைய தாக்குதல் தொடரும் என்று சொல்லக்கூடிய ஒபாமா நாளுக்கு நாள் தோற்று கொண்டிருக்கின்றான். வெற்றி பெற்றது உசாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்களான தவிர ஒபாமா அல்ல. அது மட்டுமல்ல, நம்முடைய இந்தியாவிலே ஒரு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் பிரபாகரன், எல்டிடியுடைய பிரபாகரன், இந்தியாவினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு பிரதமரை கொன்றவர், குண்டு வைத்து கொன்றவர், ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவரை கொன்றவர். அந்த பிரபாகரன் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது ஆங்காங்கே அஞ்சலி கூட்டம், ஆங்காங்கே இரங்கல் பேரணி, இரங்கல் கூட்டம் பொதுமக்கள் தரப்பிலே. ஏன் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களே தன்னுடைய பத்திரிகையிலே தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட, இந்தியாவிலே குண்டு வைத்து முன்னாள் பிரதமரை கொலை செய்த பிரபாகரனுக்கு இரங்கல் அஞ்சலி எழுதுகின்றார். ஆனால் இந்தியாவுக்கு எந்த குண்டு வைக்காத, இந்தியாவுக்கு எந்த அநியாயம் செய்யாத, இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்படாத உசாமா ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு ஒரு காயிப் ஜனாஸா தொழுகை நடத்துது என்றாலே ஹஜரத் இதெல்லாம் தேவையான்னு பாத்துக்குங்க. பெரிய பெரிய அமைப்புகளே பயந்து நடுங்கி போய் கிடக்குறாங்க. நீ உங்களுக்கு எதுக்கு இதுக்கு, நாளைக்கு உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டா நாங்களா என்ன பண்ணுவோம் பயான் கேட்கறதுக்கு. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அச்ச உணர்வு சகோதரர்களே. ஒரு தேடப்படும் குற்றவாளியான பிரபாகருக்கு தமிழகத்தின் முதல்வர் இரங்கல் கடிதம் எழுதுகின்றார், இரங்கல் அஞ்சலி எழுதுகின்றார். தமிழகத்தின் முதல்வருக்கு ஒரு சட்டம், பொதுமக்களுக்கு ஒரு சட்டமா? ஆனால் நம்மை நாமே ஒரு நம்முடைய பலகீனமான ஈமானின் காரணமாக நம்மை நாமே அறியாத ஒரு இனம் புரியாத அச்ச உணர்வு, இனம் புரியாத பய உணர்வு, இதெல்லாம் தேவையா நமக்கு? உசாமா பத்தி பேசினா ஆகணுமா? இன்னைக்கு காயிப் ஜனாசா நடத்திதான் ஆகணுமா? அவருக்கு செஞ்சுதான் ஆகணுமா? அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். உலகத்திலேயே ஒரு மானம் கெட்ட, கேடு கெட்ட ஒரு ஈனப்பிறவியான ஆட்சியாளர் என்றால் அது பாகிஸ்தான் ஆட்சியாளர்களை தான் சொல்லலாம். ஒரு மானம் கெட்ட ஆட்சியாளர்கள், வெக்கமாக சூடு சொன்ன இல்லை, உன்னுடைய நாட்டுக்குள்ளே அந்நிய நாட்டு படை புகுந்து ஒரு தாக்குதல் நடத்தி விட்டு செல்கின்றான், எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுது. வெக்கம் இல்லை, எங்களுடைய இந்திய திருநாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்க விட்டு விடுவோமா? நாங்கள் நமது நாட்டுக்குள்ளே இப்படி அந்நிய படை புகுந்து ஏதாவது தவறு செய்துவிட்டு சென்று வெளியே சென்று விட முடியுமா? அந்த வகையில் நாம் இந்திய இறையாண்மை போற்ற வேண்டும் சகோதரர்களே. ஆனால் மானங்கட்ட பாகிஸ்தான் வெக்கம் கட்டு போய் ஒரு முஸ்லீம் என்று பெயரை வைத்துக் கொண்டு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்று மானங்கட்ட பசுபார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, இங்கே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இங்கே நாம் இன்னொரு விஷயத்தையும் சரியாக கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இந்த உசாமா பின் லாதின் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி முழுக்க முழுக்க அப்பட்டமான ஒரு நாடகம், அப்பட்டமான நாடகம். நம்பத்தகுந்த தகவல் அறிந்த வட்டாரங்கள் சொல்வது, அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் மூலமாக தெரிய வருவது என்னவென்றால், உசாமா பின் லாதன் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இறந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டன. அமெரிக்கா இன்று வரை தேடிக்கொண்டிருக்கிறது உசாமாவை. இப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது, ஓஹா உசாமா இறந்து விட்டார் என்று. அது மட்டுமல்ல, ஒபாமா பதவி ஏற்கும் போது சொன்ன வாக்குறுதி, ஜூலை 2011 ஆப்கானிஸ்தான் உள்ள அத்தனை துருப்புகளையும் வாபஸ் பெற்று விடுவேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தான் ஒபாமா. அது மட்டுமல்ல, அடுத்த ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதிக்கு தேர்தல் வருகின்றது. இந்த சூழ்நிலையிலே படைகளையும் வாபஸ் வாங்க வேண்டும், படைகளையும் வாபஸ் வாங்க வேண்டும். ஒசாமா இறந்து 2 வருஷம் ஆகி போச்சு. இந்த நேரத்தில் ஒசாமா 2 வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு, அதனால இப்ப நாங்க வாபஸ் வாங்கணும்னு சொன்னா அமெரிக்க மக்கள் காரி முழிய மாட்டார்கள், ஒபாமா முகத்திலே சிறுநீர் கழிப்பார்கள், சிறுநீர் கழிப்பார்கள். செத்து போன ஒருத்தர் பாவி, இத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி. அதனால் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி, அவசர அவசரமாக அரங்கேற்றி, எந்த விதமான மீடியாக்களையும் கூட்டு போகாம, ஒரு போட்டோ கூட காட்டாம, எந்த விதமான தடையும் இல்லாமல், அடையாளம் இல்லாமல், அவசர அவசரமாக கடல்ல கொண்டு போய் யாரையோ புதைச்சு போட்டு நாங்கள் உசாமாவை கொன்று விட்டோம், உசாமாவை நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். உசாமா பின் லாதன் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஷஹீதாய் 2 வருடங்கள் ஆகிவிட்டன. அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட அமெரிக்காவினுடைய நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கு பயந்து உள்ளது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அமெரிக்கா யாருடைய அடிக்கோ பயந்து உளறிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒண்ணு, முதல்ல சொன்னா எடுத்து போரிட்டார், அப்புறம் சொன்னா இல்ல அவர்கிட்ட வெப்பன்ஸ் இல்லைன்னா, அப்புறம் சொன்னா 40 நிமிடம் சண்டை நடந்ததுன்னா, அப்புறம் சொன்னா அவர் மனைவியை முன்னாடி வச்சு இவர் கேடயமா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாருண்டா, என்னென்னலாம் முதல்ல சொன்னா, அப்புறம் சொன்னா ஒபாமா சொன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோ வெளியிடுறோம், மறுநாள் சொன்னா இல்ல இல்ல போட்டோ வெளியிட மாட்டோம்டா, இப்படி அடிக்கி பயந்து உளறி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா. இந்த பயத்தை தானே உசாமா பின் லாதன் ரஹமத்துல்லாஹி வெற்றி கொண்டுள்ளார்கள், இந்த பயத்தை தானே தினந்தனம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உசாமா பின் லாதன் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். சகோதரர்களே, நாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக செய்த இந்த தியாகத்திற்கு நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கைமாறு என்ன தெரியுமா? அவர்களுக்காக துவா செய்வோம், அவர்களுக்காக ஜனாசா துளை தொடுவோம். அது மட்டுமல்ல, எந்தெந்த கிறுக்கு பையன், அயோக்கிய பையன், அசாருதீன், சதாம் ஹுசேன், அவன் பேரெல்லாம் நம்ம குழந்தைகள் வச்சோம், இன்ஷா அல்லாஹ் அடுத்து நமக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளுக்கு உசாமா ரஹமத்துல்லாஹி பேரை வைப்போம், அவருடைய தியாகத்தை உலகத்தில் நினைத்தோம், ஞாபகப்படுத்துவோம், நினைவூட்டுவோம் மக்களுக்கு. அதுதான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்கும். வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் விளங்கக்கூடிய தௌஃபிக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.